புறம் எந்த புறமும் விழிமையிட்டு அந்திக்கலை சொல்லித் தருவோம். அந்த புறம் எந்த புறமும் விழிமையிட்டு அந்திக்கலை சொல்லித் தருவோம். இருகை தொட்டு புதிய பூவிதில் பூத்தது. சொன்னதோ தூது வந்ததோ செய்தி சொன்னதோ காதல் கொண்டதோ புதிய பூவிது பூத்தது இளைய வந்துதான் பார்த்தது மன்னாதி மன்னன் எல்லாம் உன்னை வந்து பெண் பார்க்க மையேந்தும் கண்ணே உந்தன் கண்ணோமன் பார்க்க கண்ணோரம் வெக்கம் வந்து நெஞ்சம் எங்கும் மின்னல் ஓட காலாலே வண்ணக் கோலம் மண்ணில் நீ போட செந்தூரம் சிந்தாதோ என் தங்கை பாதமே அந்நேரம் ஆகாயம் பூமாரி தூவுமே சொன்னாலும் இனிக்குது நெஞ்சில் ஒலிக்குது இன்பராகமே வெண்மேகம் வில்லில் நின்று கண்ணே இன்று பன்னீர் பூவும் செவ்வானம் மண்ணில் வந்து மஞ்சள் நீராட்டும் விடிகாலை வெள்ளி மீனே என் வாழ்வே அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனே நீ என்ன காலம் கண்ணங்களில் நீ கோலம் மனமே நினைவே மறந்துவிடு துணை நான் அழகே துயரம் விடு விழியில் விழும் துளி என் மார்பில் வேதவே கண்ணே அமுதம் சிந்து கண்ணில் கண்ணீராயமா பெண்ணே கண்ணில் என்ன காலம் கண்ணங்களில் நீர்கோலம் சரி சாமி சரி சாமி சரி சகரி மம மக சாலி ரமரி சனி கீரவாணி இரவிலி கனவிலி பாடவாணி இதயமே உருகுதே அடியே நடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலு கனவிலு பாடவாணி இதயமே உருகுதே நீ பாணி பார்த்ததானடி சூடானது மார்கழி நீ சொன்னதானடி பூ பூத்தது பூங்கொடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே ஆ